தேவன் கொடுத்த எச்சரிப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். I thank God for the warning he has given us today. இந்நாளிலே சாத்தான் நம்மை எப்படியெல்லாம் நம்மை வஞ்சிக்க முடியும் என்று நாம் கேட்டோம். Today we heard how the devil can deceive us. எனக்கு எதெல்லாம் தகுதியானது என்று நான் நினைக்கிறேனோ அந்த காரியத்தை வைத்து கூட சாத்தான் என்னை வஞ்சிக்க முடியும். You know, the devil can easily deceive us even out of things which I think is very necessary for me. நான் ஒரு வாலிபனை நான் வாலிபனிடத்தில் நான் பேசி கொண்டிருந்த பொழுது அவன் எப்படி ஒரு பெண்ணோடு கூட அவன் தொடர்பு கொண்டான் என்று அவனுக்கு எனக்கு சொன்னான். I was speaking to a young person and he was telling me how he got into a contact with the opposite sex. இது கல்லூரியில் நடந்த ஒரு காரியம். This is what happened in a college. அவன் அவங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு தனியாக வேற ஒரு ஊரில் அவன் படித்து கொண்டிருந்தான். He was studying away from his home, from his parents. அவனுடைய மனதில் உள்ள காரியங்களை எல்லாம் இயக்கங்களை எல்லாம் சொல்லுவதற்கு அவன் ஆள் தேடிக்கொண்டிருந்தான். He was looking for a person to tell what all this in his heart. அப்பொழுது அவளுடைய கூட படித்து கொண்டிருந்த ஒரு பெண் அவளுக்கு எதிர்ப்பட்டாள். So at that time he got into a friendship with a classmate. அதையெல்லாம் அவளிடத்திலே சொன்ன பொழுது அவளுக்கும் இவன் மீது ஒரு பரிதாபம். And when he told all his problems to her, you know, she got some sympathy towards him. அதற்கு பிற்பாடு அவளோடு கூட அவன் தொடர்பு கொண்டு அவளுக்கு அவன் தன்னை அர்ப்பணித்து விட்டான். After that, you know, slowly he surrendered himself to her. மெய்யாவே நாம் இன்னைக்கு கேட்டதை உண்மையாகவே அவன் வாழ்க்கையில் நடந்ததை நான் பார்த்தேன். In whatever we heard today, I saw all those things happened in that boy's life. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நடக்க முடியும். In the same way this can happen to our young boys and young girls. இதெல்லாம் தேவன் மனதில் வைத்து தான் நம்மை முன்கூட்டியே நம்மை எச்சரிக்கிறார். So having all these things in his mind the Lord has warned us before. எனக்கு ஏதாவது ஒரு உதவி தேவை என்றால் நான் என்னுடைய சகோதரனையோ சகோதரர்கள் சகோதரர்களையோ சகோதரிகள் இன்னொரு சகோதரிகளையோ நாம் நோக்கி பார்ப்பது நல்லது. It is good that we should get help from a brother, from another brother, or sister from another sister in the church. தேவன் பேசின அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். I thank God for what he spoke today. அதுபோல சாத்தானுடைய தந்திரம் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால் நீ வந்து ஒரே ஒரு முறை மாத்திரம் நீ இதை செய்துவிடு, அதற்கு பிற்பாடு நீ ஆண்டவரிடத்திலே நீ போய்விடலாம் என்று சொல்லி அவன் நம்மை அவன் மோட்டிவேட் பண்ணுவான். The devil will also motivate as you know you do this only one time and after that you can go to the Lord and the Lord will forgive you and all. அதாவது அது எப்படி இருக்கிறது என்றால் கொஞ்சம் ருசி பார்த்து விட்டால் மீண்டும் மீண்டும் அதிலே அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அவன் அப்படியே அவன் தந்திரமாய் முயற்சிக்கிறான். The devil knows you know if these people started tasting that a little bit then they will keep on going after that sin. The devil knows that. அது எப்படி இருக்கிறது என்றால் இப்ப ஒரு புதிதாக ஒரு உணவுப் பொருளை மார்க்கெட்ல அறிமுகப்படுத்துறாங்கன்னா முதல்ல வந்து சாம்பிள் கொடுப்பாங்க. You know if some new product is introduced in the market you know they will give a sample to others. எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு முறை எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் வந்து பிள்ளைகள் எல்லாருக்கும் மேகி நூடுல்ஸ் பாக்கெட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஐ ரிமெம்பர் யூனோ ஒன்ஸ் இன் அ ஸ்கூல் சம் பிஸ்னஸ் பீப்புள் மார்க்கெட்டிங் பீப்புள் கேம் அண்ட் கேவ் த மேகி நூடுல்ஸ் டு ஆல் த ஸ்கூல் சில்ட்ரன். அதை வீட்டிலே சென்று அதை செய்து சாப்பிட்ட பிள்ளைகள் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு மேகி வேண்டும் என்று கண்டிப்பாக பெற்றோரிடத்தில் கேட்கும். And those children who go home and you know make their parents to cook and eat they will those children will definitely ask for more and more for that noodles. அதே போலதான் சாத்தானும் கூட நமக்கு வந்து சில காரியங்களை அவன் இலவசமாய் அவன் தருகிறான். In the same way the devil is also giving something very freely. அவன் இப்போ வாலிப பையன்களை எப்படி சோதிக்கிறான் என்றால் you know how he is deceiving, I mean tempting the young people. வாலிப பெண் பிள்ளைகளே மனம் வந்து நாம் இரண்டு பேரும் நாம் சந்தோஷமா இருக்கலாம் வா வெளியூருக்கு செல்வோம் என்று கூப்பிடும்படியாக அவன் சோதிக்கிறான். Even he tempts the young boys through you know girls who is you know offering to go for an excursion or a picnic. உன்னிடம் பணம் இல்லை என்றாலும் பரவாயில்லை எங்க அப்பா நிறைய பணம் எனக்கு கொடுத்திருக்கார் எல்லா செலவையும் நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. You know the girls are calling boys even if you don't have money you please come with me I have my father has given so much money I can spend anything for you. அந்த அளவுக்கு சாத்தான் வந்து இலவசமாய் கொடுத்து வஞ்சிக்கிறான். And to such an extent the devil is giving so many freebies and tempting young people. அதனால தான் நாம வந்து ஒரு வசனத்தை நாம வாசித்தோம், 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 17ல. And that is why we read one words in 1 Corinthians chapter 6 verse 17. Sorry, 2 Corinthians chapter 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்கு தேவ வைராக்கியமான வைராக்கம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே, 3 வசனம், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல என்று வாசிக்கிறோம். And that's why we read in verse 3, but I am afraid as the serpent deceived you by his craftiness. அந்த தந்திரம் தான் என்ன தந்திரம்னா, இலவசமாய் கொடுத்து அந்த பாவத்திலே ஒரு ருசியை அவர்கள் கண்டு அதற்கு பிற்பாடு அந்த பாவத்திற்குள்ளாகவே அவர்களை அமிழ்த்தி விடுவது. To you know, give something freely and make them to taste it, and then after that immersing them in that sin. எனவே இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த நாளிலே தேவன் நம்மை எச்சரிக்கிறார். So the Lord is warning us today that we all should be very careful in these things. ஒருவேளை சில காரியங்கள் நமக்கு இது பாவம் அல்லாதது என்று தோன்றும். You know, sometimes it may seem to us that these are not sinful things. ஆனால் அது நான் தேவனோடு நான் செலவழிக்க வேண்டிய நேரத்தை அது எடுத்து விடுகிறதா என்பதை நான் பார்க்க வேண்டும். But I have to see whether those things take away my time with the Lord. அநேகர் கேட்கிறார்கள், சினிமா போக கூடாது என்று வேதத்தில் எழுதி இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். And many people ask, is it written in the Bible that we should not go to cinema? ஆனால் நான் சினிமாவுக்கு நான் செலவு பண்ணக்கூடிய அந்த நேரம் தேவனோடு எனக்கு செலவழிக்க வேண்டிய நேரத்தை எடுத்து விடுகிறது என்றால் கண்டிப்பாக சினிமா பாவம் தான். So if it is it a sin to see a cinema because it will take my time with the Lord. அது வந்து ஒரு சினிமா படம் மட்டுமல்ல, என்டர்டெயின்மெண்ட் மூவி. வீட்டிலே நாம் அநேக என்டர்டெயின்மெண்ட் மூவி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். We might have so many entertainment collections at home. அது கூட நம்ம வந்து தேவனோடு கூட செலவழிக்கக்கூடிய நேரத்தை நாம் எடுத்து விட முடியும். Even those good things can take our time with the Lord. ஒரு காரியத்தை நான் உணர்ந்தேன், பாவம் அல்லாதவைகள் என்னுடைய ஆதி அன்பை எடுத்து விடுகிறதா, தேவன் மீது நான் வைத்திருந்த ஆதி அன்பை என்னிடத்திலிருந்து எடுத்து விடுகிறதா என்பதை பார்க்க வேண்டும். One thing I have to see whether even things which are not sinful, I have to see whether those things will take away my devotion to the Lord. சாத்தான் சொல்லுவான், நீ இன்னும் தேவனுக்கு தர வேண்டியதை தேவன் உனக்கு தர வேண்டியதை இன்னும் தராமல் இருக்கிறார் என்று போய் சொல்லுவான். You know, the devil might tell a lie that God has not given you what you deserve. ஆனால் தேவன் எனக்கு தந்ததிலே நான் திருப்தியா இருந்தால் நான் சாத்தானுக்கு பதிலடி கொடுக்க முடியும். If I am content with whatever God has given me, I can give a reply to the devil. போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். Godliness with contentment is the greatest gain. அது பண விஷயத்தில் மாத்திரமல்ல, it is not only in the matter of money. அது மற்ற எல்லா விஷயத்திலும், இந்த உலகத்திலே நாம் தகுதியாய் அனுபவிக்க வேண்டிய எல்லா விஷயத்திலும் தேவன் நம் இந்த வசனத்தை கொண்டு நம்மை எச்சரிக்கிறார். I think the God is warning us not only in sinful things, even in things which are not sinful. பணம் மட்டுமல்ல, மற்ற எல்லா காரியங்களிலும் நாம் வந்து போதுமென்ற மனதோடு கூட நாம் இருப்பதற்கு நாம் I should be content not only with sinful thing, not only with money, even with things which are not sinful. நீதிமொழிகள் 5 அதிகாரம், Proverbs chapter 5 அதிலே 3-5 வசனங்கள். Proverbs chapter 5 verse 3, 4, and 5. பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும், அவள் செய்கையின் முடிவோ எட்டியைப் போல கசக்கும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல கூர்மையுமாயிருக்கும், அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்துக்கு பற்றி போகும். இந்த வசனங்களை எல்லாம் தேவன் நம்மை எச்சரிக்கையாய் சொல்லியிருக்கிறார். These words the Lord has written for our warnings. நம்முடைய நடைகளை எல்லாம் தேவன் சீர்தூக்கி பார்க்கிறார். In the Lord, The Lord is looking the way which we are going. எனவே நாம் எந்த ஒரு நோக்கத்தோடு கூட நாம் எதிர்ப்பாளரோடு பழகுகிறோம் என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். So we have to be very careful with the way we are moving with the opposite sex. ஏதாவது ஒரு வழியிலே நம் மீது சாத்தான் கொக்கி போடுவதற்காக அவன் வழியை பார்த்து கொண்டே இருக்கிறான். The devil is always looking for an opportunity to put a hook on us. ஒரு மனிதனை பணத்தின் மூலமாகவோ அல்லது பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை இந்த ஆசைகள் மூலமாகத்தான் மனிதனை பிடிக்கிறான். He tried to catch people with the desire for gold and women and for land. ஆனால் நான் தேவனுடைய நடை வசனத்தை காத்து கொள்ளும் பொழுது நாம் இதிலிருந்து நான் காத்து கொள்ள முடியும். If only I keep the word of God in my heart, I can then only I can keep from all these traps. நீதிமொழிகள் 5:7 பாருங்க. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். That's why we read in verse 7, now then my sons, listen to me and do not depart from the words of my mouth. தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வசனத்தை விட்டு நீங்காத வாழ்க்கையை தருவாராக. May the Lord give each one of us a life which where we do not depart from the word of God. தேவன் மெய்யாகவே நம்முடைய தேவையை உணர்ந்துதான் பேசி இருக்கிறார். The Lord has truly spoke according to our needs. இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்க வாலிபர்களுக்கு இருப்பது போன்ற சோதனைகள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 15 வருஷத்துக்கு முன்னாடியோ இருந்தது கிடையாது. The temptations which the young people face today is not like what you know for the young people 10-15 years ago. ஆனாலும் தேவன் சூழ்நிலைகள் மாறினாலும் அவருடைய கிருபை வந்து அவர் பாவம் பெருக பெருக அவருடைய அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய கிருபையும் நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டுதானே இருக்கிறது. பட் யூனோ வேர் சின் அபவுண்ட் த கிரேஸ் ஆஃப் காட் ஆல்சோ அபவுண்ட்ஸ். இப்பொழுது நாம் கேட்டோம், தகுதியான காரியங்கள் அதாவது பாவமாய் தோன்றாத நாம் அனுபவிக்கும்படி நியமிக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் மூலமாக நாம் தீட்டுப்பட முடியும் என்று நாம் கேட்டோம். We heard that we can be defiled even through legitimate things. அருமையான சகோதரர்களே, என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியம் சூழ்நிலைகளில் நான் அப்படி தகுதியான காரியங்களினால் தேவனோடு இருக்க ரிலேஷன்ஷிப்பை நான் இழந்ததை சொல்ல முடியும். I can tell you know many instances where I lost my relationship with the Lord because of those legitimate things in which I involve myself more. நம்மை சுற்றிலும் வந்து தேவன் எப்படி இருக்கிறாரோ அது போலவே சாத்தான் இந்த மனுஷனை எப்படி திசை திருப்பலாம் அப்படிங்கறதுல வந்து காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கான். Now like the Lord is around us in the same way, the devil also you know planning to you know make us fall down and he is planning things towards that end. ஒரு சில உதாரணங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்ல முடியும். I can tell some examples from my life. இப்போ நானும் என் மனைவியும் நைட்டில் வந்து ஏதாவது வீட்டு வேலைகளை அல்லது ஒழுங்குபடுத்தக்கூடிய காரியங்களை செய்வோம். And myself and my wife will you know do things you know arranging our home late nights appa pathinga appadina automatically vandu adhigaalaiyila elundhu devanai thedradhukku vaipu illama poirum. And that makes us takes away the opportunity to seek the Lord early in the morning. Odane pisas vandu oru idha solvan, nee vandu kaalaiyila dhaan elundhu jeevam pannanum illa கொஞ்சம் விடிஞ்ச பிறகு கூட நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லுவான். The devil will come and say you don't need to you know seek the Lord in the early morning even after the sun has rose, you can seek the Lord. ஆனா அதன் பிறகு பாத்தீங்க அப்படினா பிள்ளைங்க எல்லாம் முழிச்சுடுவாங்க அல்லது இந்த உலகம் விழித்துக் கொள்ளும். அநேக ஜனங்க வந்து அநேக ஜனங்களை அவனே அனுப்பி விடுவான் நம்மளை அப்ரோச் பண்ணும்படி. You know if I delay you know children will get up and the devil will send so many people to my home. அது ப்ராப்பரா நம்ம செய்ய முடியாது. And we cannot do it properly seeking spending time with the Lord. நாங்க எச்சரிக்கை உள்ளவர்களா இருந்திருந்தோம்னா முக்கியம் பிரதர் பேசின மாதிரி முக்கியமான நேரம் வந்து காலையில நான் தேவனோடு கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த டைம். அதுக்காக வந்து இரவில் வந்து நான் எவ்வளவு விழிப்புள்ளவனா இருக்கணும் அப்படிங்கறத நான் உணர்ந்திருப்பேன். If we had been alert you know we would have postponed those things and we could have spent the time with the Lord and I felt that we should be very alert. அதே மாதிரி அவன் பாத்தீங்க அப்படினா அந்த நியூஸ்பேப்பர்ல அவன் வந்து பாத்தீங்க அப்படினா ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அப்படி சைடுல நின்னுட்டு பெருசா காட்ட மாட்டான். ஒரு கொம்பு பல்லு வச்சுக்கிட்டு வரமாட்டான். அழகா நியூஸ் பேப்பர் மூலமாகவும் அல்லது சோசியல் நெட்ஒர்க்கிங் மூலமாகவும் உள்ளே நுழைவாங்க. No, he will also try to you know enter into our time. You know, not through big things, but even small things which are very attractive like newspaper or through networks. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் தேர்வு செய்யும் பொழுது ஓகே எந்த எந்த நியூஸ் பேப்பரை நாம் தேர்வு செய்யணும், அதை எப்படி நம்ம அதை மேற்கொள்ளணும், அல்லது சோசியல் நெட்வொர்க்கிங் நம்மை ஆளுகை செய்கிறதா அல்லது நான் அதனை ஆளுகை செய்கிறேனா, இந்த காரியங்களுக்கு பின்னாலெல்லாம் பிசாசு இருக்கிறதை உணர்ந்து நான் அப்படி செயல்பட வேண்டும். So I have to see the devil behind all these things and I have to be very careful with the way I spend time with the networks and the newspapers. அப்புறம் பாத்தீங்கன்னா பிரதர் வந்து சினிமா காரியத்தை குறித்து பிரதர் ஜான்ராஜன் ஷேர் பண்ணாங்க. And brother John Rajan was sharing about the cinema. எப்பவுமே அவனோட டாக்டிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பெரிய பாவத்துல வந்து நம்மள ஃபர்ஸ்ட் விழ பண்ண மாட்டான். You know the tactics of the devil is that he will not allow us to fall into bigger sins. ஏதோ ஒரு தரமான ஒரு சினிமாவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. Supposing you see a very clean cinema. அதுக்கு அடுத்தது அவனோட இது என்னவா இருக்கும்னாக்க, இது பார்த்துட்ட இதுக்கு அடுத்த லெவல் உள்ளது, இன்னும் கொஞ்சம் உலக பிரகாரமா இருக்கக்கூடிய ஒரு சினிமாவா இருக்கும். And then he will allow us, you know, he will push us to see a movie which is slightly, you know, it may not be very better than the previous one, but in this, in slightly on a higher scale than what we have seen earlier. அதுக்கப்புறம் அதன் விட ஒரு பாவம், அதை விட ஒரு பாவம். ஓகே, சினிமாவே நீ இப்ப அசிங்கமான சினிமாவெல்லாம் பார்த்துட்ட, இதை விட இன்னொரு பாவத்தை நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு அவன் கூட்டிட்டு போவான். Then he will take you to the next level because you have seen one cinema which is having so many, you know, filthy scenes. And finally he will tell you have seen so many filthy cinemas, filthy scenes, you can see any number of movies. இது மாதிரி அப்புறம் நம்மளை குற்றப்படுத்தி சபைக்கு வரவிடாமல் பண்ணி நம்ம சகோதர சகோதரிகளோட ஐக்கியத்தை பாதித்து நம்மளை பின்மாற்றம் அடைய செய்து விடுவான். Then through such things, you know, he will make us to backslide. He will not allow us, you know, to come to the church meeting because he will bring a guilt into us. எப்பவுமே அவனுடைய நோக்கம் என்னன்னா நம்ம ஃபுல்லா விழணும் அப்படிங்கிறது கிடையாது, ஒரு ஸ்டெப் நம்ம வைக்கிறோமா அப்படிங்கறதுல ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டே இருப்பான். You know, his aim is not to make us to fall immediately, but he wants us to slip one step at a time. நான் சமீபத்திலே ஒரு உணர்வு அடைந்த காரியம், அதாவது டிவியில வந்து நியூஸ் சேனல் வைக்கலாம் அப்படினு சொல்லிட்டு நானும் என் மனைவியும் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருந்தோம். So we were discussing at our home that we can have a TV where we can see the news channels. அதன் பிறகு தேவன் உணர்த்தி ஜான் தி பாப்டிஸ்ட் வந்து எனக்கு ஆண்டவர் காமிச்சார். After that, you know, the Lord, you know, convicted us and he showed us the example of John the Baptist. அவனுக்கு பாத்தீங்க அப்படினா இந்த ஜெனரல் knowledge இருக்காது, உலகத்துல என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சு எதுவுமே தெரியாது, ஃபுல்லா காட்லயே வாழ்ந்த மனுஷன் அவன். You know, John the Baptist, he didn't have any general knowledge about what is happening around the world. He was only living in the wilderness. அநேக சூழ்நிலையில பிசாசு வந்து சொல்லக்கூடிய ஒரு ரீசன் வந்து டிவி வைத்துக் கொள்றதுக்கு, உலகத்துல நடக்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம், இப்ப என்ன போயிட்டு இருக்கு எதுவுமே தெரியாதவங்களா இருந்து விட கூடாது அப்படிங்கிற காரியத்தை ஸ்ட்ராங்கா பேசிக்கொண்டே இருப்போம். No, the devil will always, you know, speak to us, put into our mind very strongly, you should know what are the things that going around the world, those are very important, you should know all those things. ஜான் தி பாப்டிஸ்ட் வந்து தேவன் அவருடைய வருகையை முன்னறிவிக்க கூடிய தீர்க்கதரிசியா உபயோகப்படுத்தினார். The Lord, you know, used the John the Baptist as a prophet to tell about the coming of Christ. உலக பிரகாரமா வாழ்ந்த வந்து அவ்வளவு கேவலமான பாவத்தில் இருந்த ஜனங்க தாங்களாகவே வந்து அந்த மனுஷன்ட்ட நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. No, the people who were living in sin, they themselves came and asked him what they should do. ஆனா அவனுக்கு வந்து உலகத்துல என்ன நியூஸ் போயிட்டு இருக்கு, இப்ப யார் ஆளுகை செய்யறா, என்ன நடக்கிறது எதுவுமே தெரியாது, காட்டுல ரொம்ப ஐசோலேட்டடா வாழ்ந்த மனுஷன். But he was living in isolation in the wilderness. He didn't know anything. Who is ruling his own land? He didn't know anything about it. அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படிதான் வந்து நம்ம அவனுக்கு தந்து பிசாசை விட நாம் ஞானவான்களா இருக்கணும். Brothers and sisters, we should be more shrewd than the devil. நாம் தேவனுக்கு பிரியமா இருக்குது, தேவனுடைய தேவனை பின்பற்றுவது எனக்கு முக்கியமானது. Following the Lord is an important thing for me. ஆனால் இந்த உலகம் அந்த காரியங்கள் இதெல்லாம் வந்து எனக்கு ரஞ்சம் பட்சம்தான். All the things that's happening around the world, the knowledge of the world is all secondary. எப்பொழுதெல்லாம் அது என்னை பிரிக்குதோ ஆளுகை செய்தோ அப்ப நம்ம எச்சரிப்பு அடைந்திரணும். Whenever those things, you know, distract me or try to dominate me, I should be alert. தேவன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்பவுமே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணுங்கிறத சத்ரு எப்படி வந்து ஒரு ஸ்டெப் வச்சா போதும்னு நினைக்கிறானோ, ஆண்டவரும் அவரை நோக்கி ஒரு ஸ்டெப் வச்சா போதும். Like the devil, you know, he wants us to slip in one step, the Lord also wants us to take one step towards him. நம்ம அவரை நோக்கி ஒரு அடி, நான் என்னுடைய வாழ்க்கையில நான் சமீபத்தில் நான் உணர்ந்ததுதான் நான் சொல்றேன். I am telling you what I learned in the recent past. ஒரு ஸ்டெப் வச்ச உடனே தேவன் வந்து இறங்கி கிரியை செய்யறத பாக்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. It was amazing to me when I took one step towards him, the things that the Lord did for me, those are amazing. அதனால இன்னைக்கு எல்லாருக்குமே நமக்கு தேவன் பேசி இருக்கிறார். வாலிபர்களுக்கும் வாலிப சகோதரிகளுக்கும் பெரியவங்களுக்கும் பேசி இருக்கிறார். The Lord has spoken to all of us today, young people and old people. தேவன் உதவி செய்வாராக. May the Lord help all of us. தேவன் இந்த நாளில் பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஐ தேங்க் காட் ஃபார் த வேர்ட் ஹி ஸ்போக் டுடே. எலிசாவின் டைமில் நான் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஐ வாஸ் ரிமைண்டட் ஆஃப் அன் இன்சிடென்ட் தட் ஹேப்பன் இன் த டைம் ஆஃப் எலிஷா. எங்கெங்கெல்லாம் சாத்தான் வருவான்றத எலிசா வந்து என்ன கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டே இருப்பார். த ப்ராஃபிட் எலிஷா வாஸ் யூ நோ இன்ஃபார்மிங் த கிங் வெரெவர் த எனிமி வில் கம் அண்ட் அட்டாக். சபையில் வந்து தேவன் ஆளுகை செய்கிறாரு. காட் இஸ் ரூனிங் இன் த சர்ச். நமக்கு என்ன நடக்க போகுது, நம்ம எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும்னு இந்த நாளில் பேசியிருக்கார். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அண்ட் ஹவ் வி ஹேட் டு பி கேர்ஃபுல், தோஸ் திங்ஸ் தி லார்ட் ஸ்போக் டுடே. என் இருதயத்தை தான் தேவன் வந்து இன்றைக்கி வெளியரங்கமாக்கினார். தி லார்ட் ஒன்லி எக்ஸ்போஸ் வாட் இஸ் இன் மை ஹார்ட். சதா என் இருதயம் வந்து என் மகளுக்கு எப்படி பீஸ் கட்டணும், பஸ்ஸுக்கு எப்படி கட்டணும், நமக்கு தேவன் வச்ச எல்லை இது தான், இதை எப்படி நம்ம நடத்த போகிறோன்னு என்னை திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் ஹவ் ஐ ஆம் கோயிங் டு பே த ஃபீஸ் ஃபார் மை டாட்டர், த பஸ் ஃபீஸ் அண்ட் ஆல். இம்மட்டும் தேவன் எனக்கு செஞ்சிருக்காரு, அதை நான் நினைக்காம இதையே நினைக்கிறேனே அப்படின்னு தேவன் என்ன உணர்த்தினார். The Lord, you know, convicted me. It is the Lord who has brought us thus far. And why I am worried about all those things. தேவன் கிட்ட உட்காரத்தை விட்டுட்டு மற்ற காரியத்தையே சாத்தான் வந்து அதிகமாக நினைக்க வைக்கிறத பார்த்தேன். I saw how the devil makes me to think about things, other things, than, you know, allowing me to sit at the feet of the Lord. அதனால் தேவன் வந்து நம்ம சபையில் இருக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கணுன்றத, நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுன்றத தேவன் நாளில் பேசியிருக்காரு. The Lord is in our midst and he has spoken to us how we should be, you know, in the coming days. ஆராதனையில் என்ன பேசினாரோ அதை தொடர்ச்சியே தான் தேவன் பேசினார். What we heard in the time of worship, in continuation of that, the Lord spoke today. நான் யாரை நோக்கி பார்ப்பேன் என் வசனத்துக்கு, ஐயோ நான் இதன் நான் கீழ்ப்படியிலேன்னு நடுங்குறாங்களே இருதயத்தில், அவங்கள நோக்கி பார்ப்பேன்னு சொன்னார் தொடக்கத்தில். The Lord told in the beginning that he will look to the person who trembles at his word. கடைசியாக வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரத்துலேருந்து பிரதர் சொன்னாங்க. The brother shared from Revelation chapter 2. அதாவது விட்டு விடுறதுன்னா தெரியாமல் மறந்துருந்தது வேற, விட்டுட்டு வந்துருந்தது வேணும்னே விட்டுட்டு வந்துடுறது. நோ லீவிங் இஸ் சம்திங் வி டூ இட் கான்ஷியஸ்லி. ஆனால் இன்றைக்கி எந்த இடத்துல நீ விழுந்த அப்படின்னு நினச்சி நீ மறந்துருமுன்னு அடுத்த வசனத்தில் வெளிப்படுத்தல் ரெண்டில் இருக்குது. அண்ட் இந்த நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் இட் சேஸ் யூ ரிமெம்பர் வேர் யூ ஹவ் ஃபாலன். அதனால் இந்த நாளில் தேவனை நேசிக்கிற நேசத்தை விட்டுட்டு எதெல்லாம் என்னை திருப்புதோ அதுலேருந்து நான் மனம் திரும்பி வரப்போகிறேன். So I want to come back from all the things which distract me. தேவன் வந்து சபையில் ஆளுகை செய்கிறார். God is reigning in the church. நம் இருதயங்கள் எல்லாம் வெளியரங்கமாக்குறார். The Lord is exposing what is in our heart. வாலிப சகோதரர்கள் எல்லாம் தேவன் இங்கே தீர்க்கமா பேசினார். To the young people, the Lord has spoken, firmly. அது வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, திருமணமான அது எனக்கும் தான் தேவன் பேசினார். It's not only for the young people, even to the one I who are married. நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். So let us be careful. விலகி ஓடுவோம். அது இருக்கிற சோதனை வரும்போதெல்லாம் நம்ம விலகி ஓடி வந்துடுவோம். Let us flee from those immoral things. ஒரே ஒரு இடம் பாதுகாப்பா நடக்குது அப்படின்னா ஆளுடைய சமூகம் தான். There is one place which is safe is the presence of God. ஆனா தேவன் வந்து இந்த நாள்ல எழுந்திரளி தேவன் பேசிய வார்த்தைகளை நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஐ தேங்க் காட் ஃபார் வாட் ஹீ ஸ்போக் டுடே. வாலிப சகோதர சகோதரிகள் எல்லாம் அதனால கேட்ட வார்த்தையை இருதயத்தில் ஆழமாக நம்ம நினச்சி பார்ப்போம். ஆல் தி யங் பீப்புள், யூ ரிமெம்பர், ரிமைண்ட் யுவர் செல்ஃப் ஆஃப் தோஸ் திங்ஸ் விச் தி லார்ட் ஸ்போக் டுடே. வேலை ஸ்தலங்களில் எதிர்பாலோடு பேசும்போதெல்லாம் நான் இப்படி தான் சபையில் கேட்ட வார்த்தையை தேவன் நினைப்பூட்டுவார். The Lord will remind me of the things which I heard from the church when I move with the opposite sex in the office. தனியா அவங்க கிட்ட பேசாத, பொதுவான இடத்துல பேசு. Don't speak to them all alone and speak to them in front of others. அந்த ஆசிரியை குடும்பத்தை பத்தி கணவரை பத்தி பேசுறானே தயவு செஞ்சு பேசாதன்னு சொல்லு. If the teacher, the woman teacher speak to me about her family problems, the Lord will remind me to tell her not to speak about her family problems. இதெல்லாம் எங்க இருந்தனா தேவன் சபையில பேசி பரிசுத்த ஆவியானவர் ஏற்றினத்தை நினைப்பூட்டி என்னை எச்சரிக்கிறார். It is all in the Holy Spirit, you know, reminding me of things and he is warning me. ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். I am so thankful to the Lord. சபையில நிற்க வைத்து அமர வைத்து அவர் வார்த்தையை அருமையாய் போதிக்கிற ஆண்டவருக்கு நான் உங்கப்புற விழுந்து நன்றி சொல்றேன். I fall on my face and give thanks to the Lord because he speaks in the church. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தி என்னோட நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தேவனையே நேசித்து அவரையே முடிவதையுமா ஓடத்துக்கு உதவி செய்வார்னு நம்பிக்கை அறிக்கிறேன். I confess my faith that the Lord will help me to follow him without any distraction.